பாதுகா தேவி அபய பிரதானம் பண்ணுவதாக சுவாமி சாதிச்சார். எப்படின்னு கவனிப்போம். மதுரம் மணி பாதுகே பிரவருத்தே பவதி ரங்கபதே விஹார காலே. ரங்கநாதன் விஹார காலே சில சமயம் சந்தோஷமா விளையாடுறதுக்காக வெளியில கிளம்புவான். அப்போ பாதுகா தேவி அங்க இருக்க முடியாத பல இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா ரங்கநாதனை. அப்போ எப்படி சந்தோஷமா போறான், மதுரம் பிரவருத்து ரொம்ப எளிதாக சந்தோஷமாக வெளியே புறப்பட்டு வருகிறான் ரங்கநாதன். அப்படி ரங்கநாதன் தன் காரியத்துக்காக இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இப்படி சுத்தினாலும் கூட இருக்கிறவா விட மாட்டான். உடனே என்ன பண்றான், ரங்கநாதன் ஏழுறாருன்னு சொன்னா கொட்டுக்கிட்டு எதுவும் இல்லாமல் ரங்கநாதன் ஏழினாலும் கூட இந்த பாதுகாதேவனுடைய நாதம் இருக்கே அது அழகாக ரீங்காரம் பண்றது ஒவ்வொருத்தர் காதலியும் அதே நினைச்சுட்டு இருப்பாவா. அது கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வரா, ஓடி வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறா. சேவிச்சு என்ன பண்றா, அபய அர்ச்சனையா சமத்யுபேதானு, வந்தவா எல்லாரும் எனக்கு அபயம் அளிக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உன்னாலதான் என்னுடைய கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படியும்பா சொல்லுவேன். ரொம்ப நாளாக கோவிலுக்கு போய் சேவிக்க முடியாமல் வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கிறவா ரகலால் எழுந்துடுறான்னு சொன்னா உடனே மெதுவா வாசலுக்கு வந்து நகர்ந்து நகர்ந்து வந்தாவது ரங்கநாதனுக்கு எதிர்க்கே வந்து நின்று இந்த வியாதியினால இப்படி நான் கஷ்டப்படுறேனே, என்னுடைய கர்மாவை தொலைச்சு பாபத்தை தொலைச்சு ஒரு நிமிஷம் அந்த வியாதியிலிருந்து நிவர்த்தி ஆக முடியாது, நீ பண்ணணும், எனக்கு பய அபய பிரதானம் பண்ணணும் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இது மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய இஷ்டத்தை ஒருத்தர் தனக்கு சம்பாதித்துக்கு வேலை வேணும்னு வந்து பிரார்த்திப்பான், என்ன இன்னொருத்தர் சுருக்க கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்திப்பான், இது மாதிரி உத்தரோத்சவம் இல்லையே சில பேர் வந்து பிரார்த்திப்பான். இப்படி பலவாறாக ரங்கநாதன வாசல்ல வந்து பிரார்த்திக்கிறான். அப்படி அபயப்பிரதானம் பண்ணணும்னு கேட்கிற காலத்துல வந்து வளரலாம். மஞ்சுநாதை அபிசம்வாதய ஜீவ, நீ உன்னுடைய பாதுகா தேவி, நீ உன்னுடைய ஒளியினால என்ன பண்ற, என்ன நீங்க கேட்கறதுக்கெல்லாம் எந்த விதமான விசம்பாதம் கிடையாது, தெரிஞ்சா கண்டிப்பா நடக்கும் தெரிஞ்சா. பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணிவிட்டார். ரங்கநாதன் வந்த உடனே உங்க அனுகிரகத்துக்காகத்தான் இங்க வந்திருக்காரு, வேறும் அதனால நீங்க எத்தனை பேர் வந்தாலும் என்ன கேட்டாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் என்று தன்னுடைய ஒளியினால பாதுகாதேவி என்ன சொல்றது, அவர் ஏதாவது கேட்டான்னா தசாசுங்கிறது, அதுவே சீக்கிரமாக எனக்கு அபயம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அபயத்தை அளித்தோங்கிறது. இப்படியாக எப்படியானால் கை இவன் ஹனுமான் ராமனை வந்து பார்த்து சேவிச்சுட்டு மறுபடியும் சுக்ரீவன்கிட்ட போன உடனே முதல்ல சுக்ரீவன்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா, முதல் முதல் பேசினது பயம் தேஜத பத்திரந்தேங்கிறான். அவன் வாயில முதல் வருது பயத்தை விடுங்கோ, இன்னைக்கப்புறம் வேண்டாம் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் என்று சுக்ரீவன்கிட்ட பேசுறான். அதுபோல இந்த பாதுகா தேவியாக என்ன பண்றான், தன்னுடைய ஒலியினால உங்களுடைய பிரார்த்தனைகள் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும், துளியும் கவலையே பட வேண்டாம், நீங்கள் என்ன சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக எம்பெருமான் ரங்கநாதன் அனுகிரகிப்பான் என்றெல்லாம் பேசுகிறாளாம் இந்த ஒலியின் மூலமாக பாதுகா தேவி. ஆகையினால வாசல வரவாள் அத்தனை பேரையும் அபயப்பிரதானம் பண்ணி எம்பெருமானுடைய திருவுருவம் எம்பெருமான் நேரே பேச மாட்டானே, அதனால ரங்கநாதனுக்கு பதிலாக அவன் அபயப்பிரதானம் பண்ணுவதை பாதுகா தேவியானவள் தன்னுடைய ஒலியினாலே எல்லோரையும் தெரிவித்து எல்லோரையும் மகிழ்விக்கிறாளாம். ஆக அபயப்பிரதானம் பண்ணுகிறது இந்த ஒலியானது பாதுகா தேவியுடைய ஒலியானது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுசந்தித்தாகிறது. சரவசோர் மம பாராணாம் திசந்தி மணிபாதாவணி மஞ்சுளை பிரணாதை ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமயே ரங்கதுரீணமானயே தாஹ. ஸ்லோகம் 391. ஸ்ரவசோர் மம பாராணாம் திசந்தி மணிபாதாவணி மஞ்சுளைஹி பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமயே ரங்க துரீணம் ஆனயேதாஹ. பாதுகா தேவிய பெருமாளுக்கு உற்சவங்கிற வியாதத்துல நீ பெருமாளை வீதிக்கு அழைச்சிட்டு வர, எதுக்காக தெரியுமா? எத்தனையோ பேர் உடல்நிலை சரியா இல்லாததுனால கோயிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருப்பான். அப்பேற்ப பக்தர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ற, அவன் ஆத்து வீட்டு வாசல்ல ரங்கநாதனை எந்திர பண்ணி கொண்டு வந்து அவர்கள் மெதுவாக நடந்து வந்து வாசல்ல வந்து ரங்கநாதனை சேவிக்க முடியா, ரங்கநாதனுடைய அனுகிரக கடாட்சம் அவளுக்கு கிடைக்க முடியா நீ செய்யற. அதுபோல எனக்கு நீ என்ன பண்ணு கேட்டா, என்னுடைய தேகாவசானத்துல ஆவி பிரியும் காலத்துல ரங்கநாதனை அழைச்சிட்டு வந்து சேவை பண்ணி வைக்கணும், தெரிஞ்சுதா? அப்போ ரங்கநாதன் பிரத்யட்சமாக எனக்கு சேவை சாதிப்பான். அப்படி பெருமாளை சேவிச்சுட்டே என்ன அந்திம ஸ்மிருதியோட கூட எம்பெருமான நிற்கின்ற எண்ணத்தோட கூட எனக்கு ஆவியானது பிரிந்து மோட்சத்துக்கு செல்லும்படியாக பண்ணணும் அப்படிங்கிறார். முன்னாடி பராக பதிவில் உன்னுடைய ஜூலி என்ன பண்ணும் தெரியுமா, என்ன முத முதல் கடைசி காலத்தில் ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சு சரீரத்தை பிடுங்கி எடுத்துட்டு மூர்தன்ய நாடி வழியா வெளியே கிளம்புற காலத்தில் அந்த சூட்சு சரீரத்தை பிடுங்கி எடுத்துக்கிறோமோ இல்லையா, அப்ப ஏற்படக்கூடிய வழிதான் மரண வழி என்பார்கள், தாங்க முடியாத வழி. அந்த தாபமே எனக்கு இருக்கப்படாது. அத மாதிரி வாதிகையினுடைய ஜூலியே அப்படி எனக்கு ஒத்தாசை பண்ணணும் என்று முன்பு பிரார்த்தித்தார் போன பத்திரிகையில. இந்த பத்திரிகையில ரங்கமான எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து சுகமாக ஆனந்தமாக ரம்பமானை அனுபவித்துக் கொண்டே ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த அசத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். சவசோர மம பாரணாம் திசந்தி மணிபாதாவணி மஞ்சுளை பிரணாதைஹி. மணிபாதாவணி மணிமயமான ரத்னமயமான பாதிகையே, மஞ்சுளை பிரணாதைஹி உன்னுடைய இனிதான என்ன இன்பத்தை கொடுக்கக்கூடியதான பிரணாதம் இருக்க, அதாவது ஒலி, எம் எம் கிடைக்கிறது ஒலி, அந்த ஒலிகளால நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய ரெண்டு காதுகளுக்கும் என்ன பாரணைய பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறார். பாரணை பண்ணி வைக்கிறதுனா என்ன அப்படின்னா பிரதாந்த போஜனம் பாரணான்னு சொல்லுவார்கள். பிரதத்தினுடைய கடைசியில சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பாரணைன்னு பேரு. ஏகாதசி விரதம் அன்று முழுக்கிற முடிகிறது. மறுநாள் காலை பிரதத்தினுடைய கடைசி காலம் இல்லையா, அப்ப என்ன பண்றோம், சுருக்க 7 மணிக்கெல்லாம் 8 மணி 8:20க்குள்ள பிராதகாலத்தில் பாரணம் பண்றோம், சாப்பிடுறோம் நியமத்தோட கூட, சரிதா? அப்போ முதல் நாள் பட்டி இந்த வாளுக்கு இது சாப்பிட்டோம்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அதுபோல அதாவது வயத்துக்கு பாரண அப்படின்னா வயத்துக்கு சாதம் சாப்பிட்டா வயத்துக்கு பாரண ஆனந்தம் உண்டாருது இல்லையா. இப்ப காதுக்கு பாரணையே பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். அப்ப காதுக்கு பாரணம்னா இதுவா இருக்கணும் அப்போ அப்படின்னா, காதுக்கு பாரணம்னா காதுக்கு நல்ல சப்தங்கள்லாம் காதுல கேட்கணும், சரிஞ்சா? இதுக்கு முன்னாடி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இப்படி தத்துவ விஷயமான பகவத் விஷயமான சொற்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்ல அதை காதால கேட்டாக்க காதுக்கு இன்பமாக இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றா, சிரவசோர் மம பாரணாம் திசந்திங்கிறார். ஆக எனக்கு பாரணைய பண்ணி வைக்கணும் அப்படின்னா நடத்தும் பாரணை பண்றதுக்கு முன்னாடி காதுகளுக்கு உபவாசம் இருந்திருக்கு. காதுக்கு உபவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா கண்ணா பின்னா சப்தங்கள் பகவத் விஷயம் இல்லாத சப்தங்கள் இதெல்லாம் கேட்கறது தான் உபவாசம் காதுக்கு, தெரிஞ்சா? கண்டதை கேட்பது இருக்க அதுதான் காதுக்கு உபவாசம், தெரிஞ்சா? அந்த உபவாசம் தொடர்ந்து என்ன மறுநாள் பாரணை பண்றமோ இல்லையோ, அதுபோல எனக்கு பாரணை பாரணையில எப்படியாமா நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே வயிற்றுக்கு, அதுபோல காதுக்கு பாரணையாவது இது அப்படிங்கிட்டவனா ஜம்னு நான் பரமதிக்கிற காலத்துல ஆத்து வாசல்ல வந்து ரங்கநாதனை சேவை பண்ணி வைக்கிறார். ரங்கநாதன் வராணத்தை அடையாளம் பாதியனுடைய ஒளியானது ஜம்னு காது கேட்கறது, சரிஞ்சா? அது இன்பமாக இருக்கு. ஆக உன்னுடைய இன்பமான ஒலியை கேட்பதுதான் என்னுடைய காதுக்கு பாரண என்றார். அப்படி அழைச்சின வரைய ரங்கநாதன எப்படி அழைச்சு வரணும் அப்படின்னு கேட்டவனாக்க ரமயா சமயா ஜதஸ்தஹஸ்தம் சமயே ரங்க துரீணமானேதாம் ரமயா சமயாஜ. எப்ப சமய சமயம்னா நல்ல நல்ல காலத்துலன்னு ஒரு அர்த்தம். சமயம்னாக்க ஆவி விரியும் காலத்துல தேகாவதான காலத்துல எம்பருமான ஆயுஷம் வரணும். ரங்கநாதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரங்கநாதனுக்கு ரெண்டு பக்கத்திலையும், ஒரு பக்கத்துல ஸ்ரீதேவி, ஒரு பக்கத்துல பூதேவி, ரெண்டு பேரும் கைலாக்கு கொடுத்துட்டு வருவாங்க. ரெண்டு பேரும் கைலாக்கு கொடுத்து கையை வச்சுக்கிட்டு ரங்கநாதன் அப்படியே ஜம்முன்னு அங்க எழுந்துடுவார். ஆக அப்பேற்பட்ட திவ்ய மகிழ்களோடு கூடின ரங்கநாதன, நீ என்ன பண்ணணும், என்னுடைய ஆய்வு பெரிய காலத்துல அழைச்சிட்டு வரணும், எனக்கு அழைச்சிட்டு வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எந்த விதமான தேகத்தை விட்டு பெரிய காலத்தில் ஏற்படக்கூடிய சமங்கள் இருக்கும் இல்லையா, அந்த வழி எதுவுமே இல்லாமல் நீ அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற. அங்க எதுக்கு பூதேவியும் ரெண்டு ஸ்ரீதேவியும் வேணும் அப்படின்னு கேட்டமானாக்க, பூதேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டமானாக்க, இவனுடைய அழுத்தத்தெல்லாம் போக்குவா. பூதேவியை பத்தி பூஸ்துதியில சுவாமி ஜெயசின் சாதிச்சாரு, கந்தஸ்தவைஷ கருணாஜலதி பிரஜானாம் அஜாதிலங்கனவசாத் உபஜாத ரோஷா அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சஹாம் உபயாத்யவஸ்தாம். பூதேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, பூதேவி எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டா, காந்தஸ்தவைஷ கருணாஜலதி, ஏ பூதேவியே, உன்னுடைய காந்தன் இருக்கானே, உனக்கு பிரியவன் பிரியமான எம்பெருமான் இருக்கானே, அவன் கருணாஜலதி, கருணை கடல், அருள் கடல் அவன், அப்படியே கருணையை பொங்கு வழியும் அவனுக்கு அப்ப ஏற்பட்டவன், எல்லோருடத்திலையும் கருணை காட்டுவான். பிரஜானாம் ஆஜாஜிலங்கனவசா உபஜாத ரோஷா, அவன் கருணை கடலாக இருந்தாலும் கூட இந்த மக்கள் செய்யக்கூடியதான பாபத்தை பார்த்து அவனுக்கு கோபம் வருது. ஏன் ஆஜாஜிலங்கனவசா, தன்னுடைய உத்தரவு மீறினத்தினார. எம்பெருமானுடைய உத்தரவு எது அப்படின்னு கேட்டா, சுதிஸ்மிருதியன் மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி நவீஷ்டவா என்று பெருமாள் பேசுகிறார். எம்பெருமானுடைய சுதிகளும், அதாவது சுதிகளும் ஸ்மிருதிகளும் தான் எம்பெருமானுடைய கட்டளைகள். அதில் சொன்னபடி நித்தியகர்மாக்கள், சஞ்சாந்தநாத நித்தியகர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள் இதெல்லாம் ஒழுங்கா செய்ய வேணும். அந்த ஆஜ்யா அதில் அங்கனவசாது அப்படி எம்பெருமானுடைய உத்தரவு பிரகாரம் நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தானே ஆகிய அவன் விஷயத்தில் பெருமாளுக்கு என்ன உண்டாருது, உபஜாத ரோஷா, கோபம் உண்டாருது. கோபம் உண்டான உடனே தகப்ப என்ன பண்ணுவான், தப்பு பண்ண பிள்ளைய சிக்ஷிப்பான். அத மாதிரி உடனே இவனை சிக்ஷிக்க பெரும் தங்கிட்ட வந்த புருஷன் ஜீவனை சிக்ஷிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்றா பூதேவி அப்படின்னு கேட்டாக்க, அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா, நீ பூதேவி இருக்கியோ, நீ எப்படி உனக்கு பேரு க்ஷமான்னு பேரு, க்ஷமையே பொறுமையே உருமடுத்தவள் நீ இல்லவா, அதனால நீ என்ன பண்ற, எம்பெருமானுக்கு சர்வாக அவகாஹனசகாம் அவஸ்தாம் உபயாத்தினார், அதாவது எல்லாரும் சேர்ந்து எம்பெருமான சந்தோஷமாக அனுபவிக்கத்தக்கவனாக பண்ணிவிடுறேன் நீ அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய கோபத்தை தணிச்சு ஆறு தங்கிட்ட பிரபஞ்ச பண்ணியோ கிட்டக்க வரானோ அவனிடத்துல கிருப பண்ணி அவனை அனுகிரகிக்க முடியாத பண்றேன். ஆகையினால நம்முடைய தோஷத்தை கண்டு பெருமாள் சீற்றமடைகின்ற காலத்துல அந்த சீற்றத்தை போக்கி நம்ம அனுகிரகிக்க முடியாத முதல்ல தோஷத்தை மறைச்சு காட்டுறார் இந்த தேவியானவர். அதற்கு பிறகு இன்னொரு பக்கத்துல ஸ்ரீதேவி இருக்கா பத்தியா, அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீதேவியினுடைய தன்மைய ஆலந்தா சதுஸ்லோகியில சாதிக்கிறார் அழகாக, சேயோன ஷரவிந்தலோகனமனக்காந்தா பிரசாதாத்ருதே அப்படிங்கிறார். அதாவது நமக்கு சேயசு வேணும்னு சொன்னாக்க நமக்கு நல்லது ஆறு பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அரவந்தலோகன மனக்காந்தா, தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்களையுடைய எம்பெருமானுடைய மனசுக்கு உகப்பாக இருக்கக்கூடியதான ஸ்ரீதேவி இருக்காள், அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு க்ஷேமமே உண்டாகாது. அதனால பூதேவி அனிஷ்டத்தை போக்குறான், இஷ்டப்பிராப்தி நமக்கு கிடைக்க முடியாத ஸ்ரீதேவி பண்றான். அதையே பட்டரும் கூட, இதேவ சொத்ரேயான ஜனனி பரிபூர்ண ஆகசிஜனே ஹிதஸ்ரோதோ ரித்யா பவதி ஜகதாஜித் கல்ஷதீஹி கிமேதது நிர்தோஷக்கஹ இஹ ஜகதி இதி தம் உஜிதைஹி உபாயேர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினஹ. பட்டர் சாய்கிற ரங்கநாயகி தாயே, நீதான்மா எனக்கு அம்மானா சரியான அம்மா நீதான். அம்மா பண்ற காரியத்தை நீ பண்ற, என்ன பண்றா? இதேவ தொத்ராயா பிரேயானு, உனக்கு அன்பனா உன்னுடைய காதலன், உன்னுடைய அன்பன் இருக்கானே எம்பெருமான் ரங்கநாதன், அவன் தந்தை எப்படியானால் தப்பு பண்ணாக்க குழந்தைகளை சிக்ஷிப்பானோ, பறிப்பு ஒன்னாக சிஜனே நிறையாக குற்றங்களை பண்ணிட்டு இருக்க முடியான இந்த மக்களை பார்த்த உடனே இவளுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தினாலதான் தண்டிக்கிறான், மேலும் மேலும் தப்பு பண்ணாம இருக்கட்டும் என்று. இதோதோ விருத்தியா, அவனுக்கு மேன்மேலும் நன்மையை பண்ண வேண்டும் என்பதற்காக தப்பை பார்த்து கருடதீகி கோபம் கொண்டவனாய் என்ன பண்றான், இவனை தண்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்க முற்படுற காலத்துல பக்கத்துல பிராட்டி இருந்து என்ன சொல்றான், ஹிமேதது என்ன செய்யற நீங்க இப்ப இப்படி அப்படிங்கிறார். அவன் எவ்வளவு பாவம் பண்ணா அந்த பாவத்துக்கு சரியான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், இன்னும் ரெண்டு ஜென்மம் அவன் பூலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் தான் வெளியில வரணுமா அப்படிங்கிறார் பெருமாள். அப்படியா நிர்தோஷக்கா, என்ன கோபம் தப்பு பண்ணாதவன் யார் இருக்கான் உலகத்துல அப்படிங்கிறார். அப்படின்னு எல்லாம் தப்பு பண்ணாத யார், எல்லாரும் தப்பு பண்றவாதான். ஆகினால என்ன பண்ண, நாம் தான் பெரியவாளா இருக்கிறவா, பெரியவராயும் பொறுப்பது கடனே இல்லையா. இக ஜெகதி இதி தொமுச்சிதைஹி உபாயி, இந்த லோகத்துல தப்பு பண்ணாதவன் யாரும் இல்லைன்னா, அதனால இப்படி குழந்தைய பார்த்து இப்படி உடனே தண்டிக்க ஆரம்பிச்சிடாங்கோ, பாவம் பிரபத்தி பண்ணிட்டு கிட்டக்க வந்திருக்கான், அதனால சரணாதி பண்ணிருக்கான், அவனுக்கு ஒன்னும் தண்டனை கொடுக்காமல் மெதுவாக நம்மோட சேர்த்துக்கணும் அவனை அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் தசாசூன்னு கிருப பண்ணி நமக்கு மோட்ச அன்னத்தை கொடுக்கிறார். ஆக பிராட்டி என்ன பண்றா, ஸ்வஜனயசி மாதாசினா, ஸ்வஜனயசி தன்னை சேர்ந்த குழந்தையாக, தன்னை சேர்ந்தவனாக, எம்பெருமானை சேர்ந்தவனாக ஆக்கி விடுகிறாள் நம்மை. ஆகையினால எம்பெருமானுக்கு கோபம் வந்தாலும் கூட அதை போக்கி நமக்கு நன்மையை செய்வாரு ஸ்ரீதேவி. ஆக இப்படியாக பூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருக்கணும். அப்படி அவளோட அவ கைலாக்கு கொடுத்து ரங்கநாதனோட இருக்கிற காலத்துல அத்தனை ரங்கநாதனை எனக்கு அழைத்து கொண்டு சேவை பண்ணி வைக்கணும் நீ அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். ஆக பிராட்டியினுடைய சுவாவமே எப்போதும் நல்லது நல்லது பண்றதுதான். பெருமாள் புஷ்பகுமானத்துல ராவணஜமன் ஆகி மேல எழுந்துடுறார். புஷ்பகுமான மேல வந்தவன்னா முதல்ல பிராட்டிக்கு என்ன சொல்ற அப்படின்னு கேட்டவனாக்க, பிராட்டிய பார்த்து செய்த இந்த லங்கைய பாருமா அப்படிங்கிற, லங்கா ஆமி ஈட்சஸ்வ வைதேகி, சீத இந்த லங்கைய பாரு கொஞ்சம் கடாட்சம் பண்ணுறத அப்படிங்கிற. ஏன்னா முன்ன ராவண ராஜ்யம் இது லங்கை, இப்ப விபீஷண ராஜ்யமா போச்சு பாரு, அதனால உன்னுடைய கடாட்சம் இல்லாதனா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றான். பிராட்டிக்கு அவ்வளவு தன்மை இருக்கு, அவ்வளவு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவள், அதிகாரம் உடையவள் பிராட்டியானவள். அதனாலதான் சாமி தேசிகனும் எஸ்யாம் எஸ்யாம் விசி விகரது தேவி திருஷ்டி ஸ்துதியா சஸ்யாம் சஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகா. பிராட்டியனுடைய கடாட்சம் எந்த திக்குல யார் மேல விழுறதோ அந்த இடத்துலலாம் போட்டி போட்டு சம்பத்து ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து சேரும் என்று பேசுகிறார் சுவாமி. ஆகையினால அப்பேற்பட்ட நன்மையை செய்யக்கூடிய பிராட்டியோடு ஸ்ரீதேவியோடும் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மறைத்து தப்பை மன்னிக்க முடியாது செய்கின்ற பூதேவியோடும் ரங்கநாதனை அழைச்சுன்னு வரணும் நீ. ரமையா க்ஷமையாச்ச தத்தஹஸ்தம் சமயே ரங்கதுபீனமானதே சாஹ. அவ ரெண்டு பேரும் கைலாக்கு கொடுத்து அழைச்சின்னு வர எம்பெருமான் வீதியில அப்படி ஊர்வா வரணும். அந்த சமயத்துல நீ உன்னுடைய ஒளி எழுப்பினேனக்க, நீ பெருமாள் அழைச்சின்னு எனக்கு தெரியும், உடனே மெதுவா வாசல வருவேன், வந்து அப்படி பெருமாளை நான் சேவிப்பேன். ஆக எனக்கு கடைசி காலத்துல ஸ்ரீதேவியோடும் புயதேவியோடும் கூடின ரங்கநாதனுடைய சேவையை பண்ணி வைத்து எனக்கு இங்க ஒரு விதமான கஷ்டம் இல்லாமல் முக்தானந்தம் கிடைக்க முடியாது, பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று பாதுகாதேவியை பத்தி அவருடைய அவள் பாதுகாதேவியனுடைய இந்த அழகான ஒலியை பத்தி சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. அனுயாதி நித்தியம் அமிர்தாத்மிகாம் கலாம் தவரங்க சந்திரமணி பாது ஜங்கிருதம் சரவசா முகேன பரிபுஜ்ய யச்சனாது அஜராமரத்வமுபயாந்தி சாதவா. ஸ்லோகம் 392. அனுயாதி நித்யம் அமிர்தாத்மிக அங்கலாம் தவரங்க சந்திரமணி பாது ஜங்கிருதம் சமசா முகேன பரிபுஜ்ய யச்சனாது அஜராமரத்வம் உபயாந்தி சாதவா. பாதுராதேவி ரங்கச்சந்திர மணிபாது ஜங்கிருதம் அப்படின்னார். பாதுராதேவிய நீ எம்பெருமானுடைய திருவடியின் கீழ பாதுகையா இருந்துட்டு நடக்கிற தம்பிதா, பாதுகையா இருந்து நடந்தா அப்ப ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அந்த ஜங்காரம் எப்பேற்பட்டதுன்னா ரொம்ப மிக உயர்ந்தது. எப்படின்னார், இவனார் இவன் ரங்கச்சந்திரன், ரங்கக்ஷேத்திர ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல ரங்கத்துல சந்திரன் போன்று விளங்குகிறான். அந்த ரங்கநாதனாகிற சந்திரன் இருக்கானே, அவனுடைய பாதுகை யார் அப்படியாலே நீ உன்னுடைய ஜங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, சந்திரனுடைய கலை போல இருக்கு, நித்தியம் அமிர்தாத்மிகான் கலம். சந்திரன் இருக்கானே, சந்திரனுக்கு 16 கலை சொல்றார். அந்த ஒவ்வொரு கலையும் அமிர்தம் போன்றது. அதே அப்பொழுது தேவர்கள் எல்லாம் பருகிறார்கள். தெரிஞ்சுதா, இந்த சந்திரகலையானது அமிர்தமான அப்படின்னால அதை தேவர்கள் பருகினால் அவர்களுக்கு அஜரத்தும் அமரத்தும் வருது. அதாவது கிழத்தனம் கிடையாது, பசி கிடையாது, சாவு கிடையாது, இதெல்லாம் எல்லாம் சுகமா இருக்கா தேவர்கள் எல்லாம். தெரிஞ்சுதா, அந்த அமிர்தத்து சந்திரகலையை சாப்பிட்டு தான் அவ அப்படி இருக்கா. அத மாதிரி சந்திரகலை தான் உன்னுடைய ஜங்காரம், ஜில் ஜில்ங்கிற ஒலியும் அத மாதிரி ஒரு சந்திரகலைன்னு சொல்லலாம் போல இருக்கு. அமிர்தாத்மிகான் கலாம், அமிர்தமயமா இருக்கும்படியான சந்திரனுடைய கலைய நித்தியம் அணியாதி. உன்னுடைய ஜங்காரம் இருக்க ஜில் ஜில்னு சப்தம் கேட்கிற ரங்கநாதனோட நீ நடக்கிற காலத்துல அந்த சப்தமானது சந்திரகலைய ஒத்து இருக்கு. அந்த சந்திரகலை என்ன பண்றது, அதை சாப்பிட தேவர்களுக்கெல்லாம் இதை கொடுக்கறது, பசிதாகம் இல்லாமல் சாவு இல்லாமல் பாத்துக்கிறது. அதுபோல உன்னுடைய ஜங்காரம் இருக்க இதுவும் அந்த சந்திர கலையை போன்று அமிர்தமாக இருக்கிறதுனால அதை பருகினா எங்களுக்கும் க்ஷேமம் உண்டாரு. எப்படி பருகிறோம், சவசா முகேன பரிபஜய பரிபுஜய க்ஷமாது. சவசா முகேன, காதுனால பருகிறோம், காதாகிற வாய் அதனால பருகிறோம். புரிஞ்சுதா, தேவர்கள் அமிர்தத்தை வாயினால் பருகுகிறார்கள் இல்லவா. நாங்கெல்லாம் இது சப்தமாச்சேன், அந்த அமிர்தம் போல இருக்க முடியாத உன்னுடைய ஜில் ஜில்ங்கிற ஜங்கார சப்தம் இருக்க அதை நாங்கள் காதலால பருகிறோம். ஆக இதை பருகுவதற்கு வாய் எது, காதுதான் வாய், அதனால பருகிறோம். அப்படி பருகுவதனால எங்களுக்கு எவ்வளவு க்ஷேமம் உண்டாரு தெரியுமோ, அஜர அமரத்தம் உபயாந்தி சாதவா. அதை பருகுவதனால எங்களுக்கு அஜரத்தம் அமரத்துவம் கிடைக்கிறது. அஜரத்துவம்னா கழத்தனம் இல்லாமல் இருப்பது, அமரத்துவங்கிறது சாவு இல்லாமல் இருப்பது. அந்த தன்மை தேவர்களுக்கு எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கும் அந்த குணங்கள்லாம் உண்டாருதுன்னு அர்த்தம். இதுல என்ன தாத்பரியம், எம்பெருமானுடைய கதைகளை நல்லவற்றையெல்லாம் காதால கேட்கணும், அதுபோல பாதுகா தேவியினுடைய ஜங்காரத்தையும் காதால கேட்கணும். குலசேகர சாதிப்பார், ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரளிபுஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி த்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாஹ ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய ரோசனத்வயம் ஹரேஹே கச்சங்கிரீமாலயம் திர்கிராண முகுந்தபாத துளசியும் மூர்தன் நமாதோட்சஜம். தன்னுடைய உறுப்புகளை இந்திரியங்கள் எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் பிரார்த்திக்கிறார், எல்லாம் நல்ல காரியத்தை பண்ணணும்னு சொல்றார். அப்படி சொல்லுகின்ற காலத்துல வாயே நீ கேசவனை எப்போது நாம சங்கீர்த்தனம் பண்ணின்று, அதே மாதிரி என்னுடைய மனசை நீ எம்பெருமானையே மனசில் அணைச்சின்று, என்னுடைய கைகளை எம்பெருமானுக்கு எப்போதும் அர்ச்சனை பண்ணு, காதுகளை நீ அவனுடைய சரித்த கல்யாண குணங்கள் எல்லாம் கதைகள் எல்லாம் காதால கேளு, கண்ணே கிருஷ்ணரையே இப்ப பார்த்துட்டு நீ எப்போதும் கால்களை நீங்க எல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை செய்வீங்கோ, நீ மூக்கே கோவில்ல கொடுக்க முடியாத பெருமாளுடைய திருவடியில பட்ட துளசியை எடுத்து முகர்ந்து பாரு. தெரிஞ்சா மூர்தன் நம ஆதோட்சகம் தலையே எம்பெருமான வணங்கு என்று சொல்லுகிறார். இதுல முக்கியமானது நமக்கு செய்ய வேண்டியது என்ன, ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. இந்த காதுகளை எப்போதும் காதால அம்பெருமான கதைகள் எல்லாம் காதால கேட்டு கேட்டு அது பருக வேண்டியது உங்களுடைய காரியம் என்று சொல்லுகிறார். அதுபோல நாங்களும் காதால என்ன பண்றோம், பெருமானுடைய கதையை கேட்கணும், பெருமாளுடைய திருவடியினுடைய கீழே இருக்க முடியாத பாதுகா தேவியினுடைய ஜங்கார்த ஜில் ஜில்ங்கிற ஓசையை நாங்கள் காதால கேட்கிறோம். அப்படி காதால கேட்பதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா மோட்சமே கிடைக்கிறது. ஆறு எம்பெருமானுடையது கேட்பதுனால குணாஷ்டக ஆவிர்வாவம்னு சொல்றது மோட்சத்துல. அதாவது எம்பெருமானுக்கு அபரதபாத்மா விஜரஹா விமுருத்யு விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று எட்டு குணத்தை உடையவன் எம்பெருமான். அந்த எட்டு குணம் முக்தனா போன விற்பாடு ஜீவனுக்கும் கிடைக்கிறது. ஆக அபரதபாத்மா பாய பாபங்கள்லாம் தொலைகிறது, விஜரஹா கலத்தனம் போகிறது, விமுருத்யு சாவு கிடையாது, விஜிகத்சா சாப்பிடுங்கிற ஆசை கிடையாது, பசி பசி கிடையாது, அபிபாசா தாகம் கிடையாது, சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா அப்படிதான் இஷ்டங்கள் எல்லாம் எது நடக்கிறதோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறது, அவனுடைய எண்ணம் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த எட்டு குணங்களும் இவாளுக்கு ஆவிர்வாகமா இருக்கு. அதுல இங்க ரெண்டு குணத்தை மாத்திரம் சொன்னாருங்க, அது உபலட்சணம் மற்ற குணங்களுக்கும். ஆகினால உன்னுடைய ஜில் ஜில்ங்கிற இந்த ஜங்கார ஒலியை கேட்டாக்க அது சந்திரகலை அமிழ்தம் போன்றது. சந்திரகலையானது எப்படியானால் தேவர்களுக்கு பசிதாகத்தெல்லாம் போக்குவரதோ அது போன்ற அவனுடைய ஜிலு ஜிலுங்கிற ஒலியானது எங்களுடைய பசிதாகத்தெல்லாம் போய்க்கு. ஆக மற்ற எட்டு குணங்கள் எல்லா குணங்களையும் கொடுத்து எங்களை முக்தனாக ஆக்குறது. அதனால சிரவசா முகேன பரிபூஜ்ய க்ஷணாது அதை கேட்ட மாத்திரத்துல க்ஷணத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கிறது, அஜராமிர்தத்துவம் கிடைக்கிறது, மோட்சமே கிடைக்கிறது. கழத்தனம் சாவு இதெல்லாம் எல்லாவும் இருக்க முடியாது, மோட்சத்தில் இருக்க முடியாத ஒரு நிறைய இருக்கும் இல்லையோ, அஜனாக்கு எங்களுக்கு கிடைக்கிறது. அதனால அப்பேற்பட்ட எங்கார ஒளியை நான் எப்பொழுதும் கேட்டுருக்கேன், அதனால எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் என்ன பண்ற, ஆழ்வாருடைய பாசனங்கள் இருக்கே அவருடைய திருவாய்மொழி பண்ற பாசனங்கள், அதுல நமக்கு அம்பாலத்துல பக்தி ஏற்பட்டு அதையெல்லாம் திரும்ப திரும்ப அனுபவிப்பமே யாகில் நமக்கும் பக்தி மேற்கொண்டு மோட்சாந்த ஐஸ்வர்யமானது கிடைக்கும். ஆழ்வாரும் பாதுகையும் ஒன்றுதானே, ஆக அது பாதுகையினுடைய ஜங்காரம் போன்றது இங்கு ஆழ்வாருடைய ஈசுக்தி திருவாய்மொழி முதலியவன. ஆகையால அப்பேற்பட்டதை நாம் கேட்டு ஆனந்தத்தை பெறுவோம், மோட்சானந்தத்தையே பெறுவோம் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பருஷை ரஜசிரமசதாமனர்த்தகை பரிவாத பைசுன விகச்சனாதிபிஹி மதுகைடபாரி மணிபாதுகே மம சுதிதுஷ்கிருதானி வினிவாரயஸ்வனை. ஸ்லோகம் 393. பருஷை ரஜசிரமசதாம் அனர்த்தகை பரிவாத பைசுன விகச்சனாதிபிஹி மதுகைடபாரி மணிபாதுகே மம சுதிதுஷ்கிருதானி வினிவாரயஸ்வனை. முன்னாடி ஸ்ரவசோகோ மம பாரணாம் திசந்தி அப்படின்னு பேசினார். அதாவது என்னுடைய காதுகளுக்கு பாரணையை கொடுக்கணும்னார். பாரணை காதுக்கு பாரணா என்ன அர்த்தம், நல்ல சப்தத்தை கேட்பது இல்லையா. பாரணைங்கிறது எப்ப பண்றோம், முன்னாடி உபவாசம் இருந்தா மத்த நாள் சாப்பிடுறோம், அது வயத்துக்கு இல்லையா, வயத்துக்கு பாரணை சாப்பிடுறது. காதுக்கு பாரணை என்ன அப்படின்னா நல்ல சொற்களை கேட்கறது. ஆக அதை கொடுக்கணும்னு கேட்டாரோ இல்லையா, அதையே கொஞ்சம் அழகா சமத்காரமா எடுத்து பேசுறாருங்க. என்ன இந்த கெட்டதெல்லாம் கேட்டு எனக்கு பாபங்கள் நிறைய சேர்ந்துருக்கு என் காதுக்கு, அதெல்லாம் போக்கணும் ரங்கநாதான்னு கேட்கிறார். நீ எப்பேற்பட்டவன், மதுகை டபாரி மணிபாதுகே, நீ மணிபாதுகை ரத்னமயமான பாதுகை. யாருடைய பாதுகை அப்படின்னு சொல்லச்ச ரங்கநாத பாதுகைன்னு சொல்லாமல் மது கைட்டபாரி பாதுகேன்னார். மது கைட்டபாரிலாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா நல்ல சப்தங்களான வேத ராசிகளை திருடிண்டு போய் அதை கொள்ளையடிச்சு அது இல்லாம பண்ணணும் அழிச்சுடணும்னு பார்த்தாவா தெரிஞ்சா, அவர்களை சம்ஹாரம் பண்ண ரங்கநாதன் அவனுடைய மணி பாதுகை அப்படிங்கிறார். அதனால இப்ப நல்ல வார்த்தையை கேட்கணும்னாக்க இப்ப ஒன்னால கொடுக்க முடியும். ஏன் கேட்டா கெட்டத நல்லதை அழிக்கணும்னு பண்ணவனே கொண்டுட்டார் பாத்தியா, அதனால நல்ல சப்தங்களை பிரச்சாரம் பண்ணணுக்காகத்தான் அப்படி பண்ணிருக்கார். அவருடைய பாதுகை அனுப்பினால நீ எனக்கு நல்ல சப்தங்கள் எல்லாம் கொடுப்பாய் தெரிஞ்சுதா, எனக்கு தினந்தோறும் எப்படி இருக்கேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா, பருகைஹி அஜஸ்ரம் அசதாமனர்த்தகைஹி எல்லாம் சுத்தி பழகிறவர்கள் அசத்துக்கள் தெரிஞ்சா தீயவர்கள். அவர்கள் என்ன பண்றா, கண்ண கடோரமா பேசுறான், பருஷமா பேசுறான். தெரிஞ்சா அவ பேசுற பேச்சு ஏதாவது பயனுள்ளதா இருக்கான்னு கேட்டோம்னாக்க, அனர்த்தகை, வெறும் பயனற்ற பேசுக்கள். எஜாது வம்பளக்கரா வந்து நம்ம கிட்ட கஷ்டப்படுத்துறான். இன்னும் பேர் பண்றா அப்படின்னு கேட்டா, பரிவாத பைசுனன் பரிவாதம். பரிவாதம்னாக்க பிறரை பத்தி இல்லாத சொல்லி தூஷிக்கிறது. இத மாதிரி அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு இல்லாத சொல்லி தூஷிக்கிறது, அதெல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் பைசுனம். பைசுனம் என்ன அர்த்தம், அவங்க கிட்டே இருக்க முடியாத தோஷத்தையே பத்து பேர்ல இருந்து பிரச்சாரம் பண்றது. அவன் அயோக்கியம், அதை பண்ணான் இதை பண்ணான் அப்படின்னு எடுத்து சொல்றது இருக்க, அது பைசுனம், கோல் சொல்றது. விகச்சனம், விகச்சனம்னா தற்போழ்ச்சி, நான் பேர் பட்டோம் அதை பண்ண இதை பண்ண டம்பம் அடிக்கிறது. இத மாதிரி எல்லாம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, என்னுடைய காதுக்கு சுதி துஷ்கிருதானி, காதுக்கு நிறைய பாபங்கள் சேர்ந்துருச்சு. தெரிஞ்சா இந்த பாபங்கள் எல்லாம் ஏ மணிபாதுகே நீ என்ன பண்ணணும், வினிவாரய சொனை, உன்னுடைய சொற்கள் காது உன்னுடைய ஒலி இருக்க, அந்த பாதுகா ஒலியினால நீ என்ன பண்ணணும், எனக்கு இருக்க முடியாத இந்த பாபங்கள், காதுக்கு ஏற்பட்ட பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி என்னை அனுகிரகிக்க வேணும். அதாவது எப்பொழுதும் ரங்கநாத விஷயமான சத்விஷயத்தையே நான் கேட்கணும், அதே அனுபவிச்சு சந்தோஷமாக அதே பாடி குண்டு எப்ப பார்த்தாலும் உன்னையே சேவிச்சு நிற்க முடியாது பண்ணணும் என்ன. அதனால எனக்கு காதுக்கு வந்த பாபத்தெல்லாம் போக்க வேண்டியது என்று உன்னை நான் பிரார்த்திக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி. பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூச்சயந்தி கலு தாவகாஸ்வனாஹ லீலயா புஜக கல்பமுஜ்ஜதஹ ஸ்ரீமத ஸ்ரீசதுரான் பதக்ரமாம். ஸ்லோகம் 394. பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூச்சயந்தி கலு தாவகாஸ்வனாஹ லீலயா புஜக கல்பமுஜ்ஜதஹ ஸ்ரீமத த்ரிஜதுரான் பதக்ரமாம். கோயில்ல ஏகாந்த சேவையில அந்தரங்க கைங்கரிகள் தான் உள்ள இருப்பான். புறப்பாட்டுக்கு புறப்படும் போது பெருமாள் முதல்ல ஆசலத்திலிருந்து எருளி வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி ஆகும். அப்பொழுது ஆசனத்திலிருந்து பெருமாள் இறங்குறாரோ இல்லையோ, இறங்கச்ச முன்னாடி ரெண்டு அடி மூணு அடி நாலு அடி அடி வச்சு பாதையை சாத்திக்கிட்டு எழுந்துடுவான். அப்போ பாதையினுடைய ஒலியானது ஜில் ஜில்னு பாதையினுடைய ஒலியானது கேட்கும். அந்த ஒலி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, கைங்கரி விரால அழைக்கிறது போல இருக்கு. அந்தந்த சமயத்துக்கு என்ன கைங்கரி விரால் வேணுமோ அவளை அழைக்கிற வழக்கம் கோவில்ல. எப்படின்னு கேட்டோம்னாக்க, அருளப்பாடு விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு சாணியம் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே நான் இந்தேன் நான் இந்தேன் என்று அரையர் வந்து பாசனங்களை சேவிப்பார். அதே மாதிரி திருமஞ்சன காலத்தில் ஒத்தப்பட்ட செய்தியில அருளப்பாடு பராசர பட்டர் என்பார். அதே மாதிரி நெட்டப்படி தேதிகளில் அருளப்பாடு வேத வியாச பட்டர் என்று சொன்ன உடனே அவர்கள்லாம் வந்து ஸ்லோகங்களை சேவிப்பார்கள். இது பஞ்சவர்களில் அரையர் வந்து குலசேகர ஆழ்வாருடைய பாசனங்கள் எல்லாம் சேவிக்கிற வழக்கம். ஆகினால அருளப்பாடிட்டு கைங்கரிய பெறால அழைச்சி கைங்கரிய பண்ண முடியாத சொல்ற வழக்கம் ஒன்றும் இந்த கோவில்ல ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கு. அந்த முறையில சுவாமி தேசியன் சாதிக்கிறார். பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூஜயன் ஜிகலு தாவகா சொனாக. ஏ பாதுகே தேவி, தாவகாக சொனாக, உன்னுடைய ஒலிகள் இருக்க, அந்த ஒலிகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, தூரதா பரிஜனசிய லீலையா விஜகதல்பம், என்ன தூரக்க இருக்க முடியாத அந்த பரிஜனங்கள் எல்லாம் அழைக்கிறது போல இருக்கு. எப்ப அது ஒலி எழும்பும் அப்படின்னு கேட்டவனாக்க, உற்சவத்துக்காக புறப்படச்ச பெருமாள் ஆதனத்திலிருந்து கீழே எழுந்துடுவாள்வா, அப்பொழுது லீலையா விஜகதல்பமுஜதான். பண்டகத்தில அனந்தசேனத்தில் சேர்ந்துட்டு இருக்கார் பெருமாள். அவர் எழுந்திருந்து கீழே நாலு அடி அஞ்சு அடி வைப்பார். அப்படி வைக்கிற பொழுது பாதையினுடைய ஒலி அங்கே தூரக இருக்கும்படியான பரிஜனங்களுக்கெல்லாம் கேட்கும். கேட்டவுடனே அவரெல்லாம் இந்த மாதிரி பெருமாள் எழுந்திருக்கிறார், உடனே கைங்கரியத்திற்காக உள்ளே வரணும், பெருமாள் வேலை பண்றதுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்காக உடனே உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதுகாதேவி நீ கூப்பிடுறியோ அப்படின்னு சொல்லுவது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு வழக்கத்தை மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிகம் சாதித்தபடி தேவி தைத்திய தமநாயசத்வரம் பிரஸ்திதஸ்ய மணி பாதுகே பிரபோ விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுணம் பவதி தாவகம் ருதம். ஸ்லோகம் 395. தேவி தைத்திய தமநாயசத்வரம் பிரஸ்திதஸ்ய மணி பாதுகே பிரபோ விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுணம் பவதி தாவகம் ருதம். நல்ல காரியங்களுக்காக வெளியூர் புறப்படுறோம். அப்ப வெளியில புறப்படுற போது பெரியவா என்ன வழக்கம் கேட்டா வாசல்ல வந்து சகுனம் பார்ப்பான். அப்படி பாக்குற காலத்துல ஆகாசத்துல கருடன் பறந்தால் அதை பார்ப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். அதே மாதிரி கருடன் பறப்பை விட கருட துவனி இருக்க அந்த கருட துவனி கேட்டாக்க அது ரொம்ப சகுனம் நம் போற காரியத்துக்கு. அத மாதிரி புறப்படுவான். அதுபோல பெருமாள் என்ன பண்றார், தேவர்களுக்கு உதவியாக சத்துவ சம்ஹாரம் பண்ணத்துக்கு புறப்படுறார். தெரிஞ்சா சத்துவ சம்ஹாரம் பாதுகையினுடைய ஜொலி கேட்கறதப்போ பெருமாள் முதல்ல இருந்து நடக்கிறார் அல்லவா. முதல்ல நடக்கும் பொழுது பாதுகையினுடைய ஒலி கேட்கும், பாதுகை ஆடி அதிலிருந்து ஒலி உண்டாகும், அந்த ஒலி கேட்கும். அந்த ஒலி எப்பேற்பட்டதுன்னு கேட்டா சுப சூச்சகமாக இருக்கு அப்படிங்கிறார். அதாவது தேவர்களிடத்துல எம்பெருமானிடத்துல தேவர்கள் எல்லாம் போய் முறையிடுவான். என்ன போய் குபேரபட்டினம் கொள்ள போறது சுவாமி தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்பா. புஷ்பகமானத்தை ராவணம் பிடிக்கணும் போயிட்டான் அப்படின்பா. அல்லது இந்திரலோகத்துல இந்திரனை சுற்றி சொர்க்கத்தில் இந்திரனுடைய மண்டபம் இருக்கோ அவனுடைய அரண்மனையை சுற்றி என்ன அசுரர்கள்லாம் வந்து சூழ்ந்துகிட்டு அவங்களப்படுத்துறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரனே எங்கேயாவது ஓடி ஒழிய வேண்டிய நிலையில இருக்கான். இப்படியாக பல கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு நேர்ந்திருக்கிறது, இதெல்லாம் பகவானே நீதான் எழுந்துடி எல்லாத்தையும் போக்கணும் என்று பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணுவா தேவர்கள் எல்லாம். தேவர்கள் சரணாகதி பண்ண உடனே அவசரம் அவசரமா உடனே பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த கணத்திலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிப்பார். வேகத்தில் அவசரத்தில் நடக்கிறதுனால பாதுகை போட்டணும்னா பாதுகை அப்படி எப்படி ஆடின உடனே அது பாதுகையிலேருந்து ஒளி ஒன்று எழும். அந்த ஒளி இருக்க அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். சத்ரு சம்ஹாரத்திற்காக ரங்கநாதன் வெளியில புறப்படுற போது போன காரியம் நன்னா நடக்கும் என்று சுப சூச்சகமாக மங்கள துவனியாக கேட்கும். லோகத்தில் வழக்கம் ஊருக்கு போச்சு வெளியில் வந்து பார்த்தாலும் கருட துவனி கேட்டா அத மங்களம் அப்படின்பா. காகம் கரைதார் அப்பொழுது அதனுடைய ஓசையும் நல்ல காரியத்துக்காக அழைக்கிறது, யாரோ வரப்போறா அப்படின்னு சொல்லுவான். கழுத கத்தினா கழுதியை கண்ணால பார்க்கப்படாது புறப்படச்ச, ஆனா கழுத கத்தினா குரல் இருக்கு அது கதால கேட்டா அது ரொம்ப சுபசௌகம். நம்ம புறப்படச்சு திடீர்னு எங்கேயாவது வாத்தியத்தை ஆரம்பிச்சாலும் அந்த வாத்திய ஒலியை கேட்பதற்கே அதுவும் சகுனம். ஆக இப்படியாக இந்த ஒலிகளை சகுனம் என்று பார்க்கிறார்கள் அல்லவா. அது போல இங்க பாதியினுடைய ஒலியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா அதுவும் பெருமாளுக்கு சுப சூச்சகமாக இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தேசியம் சாதிப்பதை கவனிப்போம். தேவி தெய்த்த தமநாயசத்வரம் பிரஸ்திதஸ்யமணி பாதுகே பிரபோகோ. ஓம் தேவி பிரபோகோ மணிபாதுகே ரங்கநாத பிரஸ்திதஸ்ய, அதாவது சத்ரு சமணத்திற்காக சத்ருக்களை சம்ஹாரம் பண்ணுவதற்காக புறப்படுறான் எம்பெருமான். அப்போ புறப்படச்ச பாதுகையே நீ அப்பொழுது ஒலிய எழுப்புகிறாய். அவன் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, தைத்திய தமநாய அசுரெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும், அதுக்காக புறப்படுறான். வேகமாக புறப்படுறான், வேகமாக காலில் மாட்டிட்டு பாதுகையை மாட்டிட்டு புறப்படுற காலத்தில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அந்த சத்தம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுனம் பவதி தாவகம் ருஜம் ருதம். தாவகம் ருதம் உன்னுடைய ஒளியானது சாகுனம் ரொம்ப சகுனமாக இருக்கு அப்படிங்கிறார். எப்ப என்ன சேவை வருது அப்படின்னு கேட்டா விஷமங்கள விசேஷ சூஜகம், உலகத்துக்கெல்லாம் ஒரு சேவத்தை ஒரு சேவத்தை உண்டு பண்ண போறது அப்படின்றத காட்டுறது மாதிரி இருக்கு. அதனால சத்துசம்ஹாரத்துக்காக நீ புறப்படுவதற்காக பாதையை சேர்த்து கொண்டு எதிர்கொள்ளும் பொழுது பாதையிலிருந்து இருக்க முடியாத ஒலியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் போல காரியமானது சித்திக்கும் நன்றாக நடக்கும் என்பதை எல்லோருக்கும் காட்டுவது போல இருக்கு. ஆகையினால சகுனத்துக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கு உன்னுடைய பாதுகாப்பு துணியானது என்று பாதுகையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்ணியானது. தாதுமர்ஷி ததா மம அஸ்ருதௌ தேவிரங்கபதி ரத்ன பாதுகே விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் ஸ்வாதுகர்ண ரசநாரசாயனம். ஸ்லோகம் 396. தாதுமர்ஷி ததா மம அஸ்ருதௌ தேவிரங்கபதி ரத்ன பாதுகே விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் சாது கர்ண ரசநாரசாயனம். தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே, நீ பாதுகா தேவியே, நீ ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகை அல்லவா, எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கிறாய், நீ என்னையும் ரட்சிக்க வேண்டும். எப்படி அப்படின்னா தாதுமர் சசி ததா ததா மரணாவசான, அதாவது தேகாவசான காலத்துல கடைசி காலத்துல நீ என்ன காப்பாத்தணும். கடைசி காலத்துல எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் எஜத்தந்தே களேபரம் சந்தமே வேதி கவுந்தேய சதா தத்தாவபாவிதா என்றார் கண்ணன். கடைசி காலத்துல யார நினைக்கிறையோ அதன்படி நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பெருமாளை நினைச்சா பெருமாளையே அடையலாம், நினைக்கத்தான் முடியாது. கண்டாவரோதன விசு ஸ்மரணம் குதஸ்தே பிராணப்பிரயாண சமயே கபவாத வித்தை கண்டாவரோதன விசு ஸ்மரணம் குதஸ்தே. கடைசி காலத்துல எல்லாம் அடங்கி போயிருக்கும் இந்திரியங்கள்லாம். அந்த சமயத்தில் ஒன்ன போய் நான் எங்க நினைக்கிறது எனக்கு ஏன்னு கேட்டா கபம் வாதம் பித்தம் இவைகள் கலந்து என்ன பண்றது இல்லாம நம்ம என்ன கண்டத்தை அடைக்கிறது மண்ணை அடைக்கிறது கஷ்டப்படுத்துறது உடம்புல வலி இப்படி எல்லாம் இருக்கிற காலத்துல அவனை நான் எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு அவர் கஷ்டப்படுறார் பாவம் ஆழ்வாரே. அதுவா அது பாதிக்கனுடைய அனுகிரகம் இருந்தாக்க எம் எது இருந்தாலும் கூட எம்பெருமான நினைக்க முடியும். அதனால நீ உன் அனுகிரகம் இருந்தா கடைசியில் உன் நனவும் வருமே என்று சாமி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ததா அகம் வியாசான காலத்துல மம ஸ்ருதௌ என்னுடைய காதுல ஜம்முன் நீ வந்து ஒலிக்கணும். எப்படி அப்படின்னு நான் எப்ப அப்ப எப்படி இருப்பேனா விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் விஹ்வலஸ்ய நான் பயந்து நடுங்கி இருக்கேன். இப்போ ஏன்னு கேட்டா தேகாவசானத்துல உடம்பெல்லாம் எப்படி இருக்கு வியாதி பீடிதமாக இருக்கு. அதே சமயத்துல கண் கண் காது மூக்கு புலன்கள் எல்லாம் சிதலமா கலங்கி போய் கிடக்கு. அப்படி இருக்கிற காலத்துல உயிர் துடிக்கிறது, துடிக்கிற சமயத்தில் வெளியே கிளம்ப போறது. அப்ப போய் நான் உன நினைக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீ சீதேவி பீதேவியோட எனக்கு ரங்கநாதன் அழைச்சி கொண்டு சேவை சாதிக்கணும்னு முன்னாடியே கேட்டார். இப்போ தெரிஞ்சுதா அப்படி என்கிட்ட வருகின்ற காலத்துல உன்னுடைய பாதிக்கனுடைய ஒலி இருக்கே உன்னுடைய சிஞ்சிதம் அழகான ஒலி அந்த ஒலி எனக்கு காதல விழுந்தா போறோம். அது எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாது கர்ண ரசநாரசாயனம் எப்பேற்ற வியாதிக்கும் நல்ல மருந்து உண்டு அல்லவா, மருந்து சாப்பிட்டா உடம்பு குணமாறுது. அத மாதிரி இப்போ இது கர்ணரசாயனமாக வேணும் எனக்கு. உன்னுடைய ஒலி எப்பேற்பட்டது அப்படின்னா மிக இனியது, அது காதுக்கு காதுவாகிற நாக்குக்கு நல்ல தேன்கலந்த அழகான சித்திப்பான மருந்தாக வந்து அமைய வேண்டும் நீ. அதனால நான் வந்து உன்னுடைய ஒலிய காதுனால பருகணும், உன்னுடைய ஒலிய ஜில் ஜில் வந்து கேட்கணும். அப்படி கேட்டதுனாக்க அந்த ஒலியை நீ கொடுத்தே யாகர் அந்த ஒலியை கேட்ட உடனே உன்ன உன்னுடைய நினைவு வரும், எம்பெருமானுடைய நினைவு வரும், பகவத்விஷயமான ஞானமே நமக்கு ஏற்படுகின்றபடினால எனக்கு மோட்சம் கண்டிப்பாக சித்திக்கும் உன்னுடைய அனுகிரகம். எனவே கடைசி காலத்துல உனது இனிய ஒளியாகிற அவசரத்தை கொடுத்து நீ என்னை உயிர்ப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன். பக்தரும் பரமேகாஞ்சியுமான சுவாமி தேசிகன் மனமுருகி கடைசி காலத்தில் ரங்கநாதனை பிரார்த்திக்கும் பொழுது அது எங்கும் நிறைவேறாமல் இருக்குமா? கண்டிப்பா.